ஸ்ரீமத்யேகோதாயை நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீபத்மநாபகுரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீமுகுந்தகுரவே நமஹ. நமஸ்காராஹ சர்வேபியஹ. அத்யதன உபன்யாசே பஞ்சமபத்யஸ்ய அர்த்தம் அனுபவிஷ்யாமஹ. மாயனை மண்ணு வடமதுரை இதி ஆத்ய பத்யேன பகவதஹ பரரூபம் தர்சிதவதி தஸ்மை ஸ்துதிமபி சமர்ப்பித்தவதி. அனந்தரம் க்ரமேண பத்யத்ரயேண வியூஹ விபவ அந்தர்யாமி ரூபாண்யபி ஸ்துதானி சந்தி. இதானிம் பஞ்சமபத்யே அர்ச்சாமூர்த்தினம் ஸ்தௌதி கோதாதேவி. அர்ச்சாமூர்த்திஹி அத்ர தாவத் கிருஷ்ண ஏவ. ஏவம் சங்கதிஹ உச்யதே ததஸ்ய க்ருதே ப்ரவ்ருத்தாஹ கோபகன்யாஹ தாஸாம் நாயகீம் ஏவம் ப்ருச்யந்தி யதா லோகே சுபகார்யாணி கர்த்தும் ப்ரவர்த்தந்தே ததைவ விக்னாஹ பஹவஹ ஆயாந்தி கலு. உச்யதே ச ஶ்ரேயாம்சி பஹு விக்னானி பவந்தி மஹதாமபி அஶ்ரேயசி ப்ரவ்ருத்தே து குத்ர யாந்தி விகாதகாஹ. யதா மஹாந்தஹ அபி ப்ரவர்த்தந்தே ஶ்ரேயாம்சி ஶ்ரேஷ்டதம காரியாணி கர்த்தும் தேஷாமபி விக்னாஹ சம்பவந்தி தேஜ விக்னாஹ கதம் அஶ்ரேயாம்சி அஶ்ரேயசி கதம் குத்சிததம காரியாணி கர்த்தும் யததே கோபி ஜனஹ ததா குத்ர பலாயந்தே இதிஹி சுபாஷிதம். தத்வத் வயம் து பிருஹத் காரியம் கர்த்தும் உத்யுக்தாஹ ஸ்மஹ அஸ்மாகம் பாபானி அபி பஹூனி சந்தி. யதி தானி ச பாபானி விக்னரூபம் விக்னான் உத்பாதயந்தி கிம் குர்மஹ. ததா உதாதேவி உக்தவதி கச்சந்து மயா சஹ கிருஷ்ணமேவ தர்ஷயித்வா திருஷ்ட்வா கிருஷ்ணமேவ திருஷ்ட்வா பிரார்த்தயாமஹ இதி. யதோ ஹி கிருஷ்ணஸ்தவனேன அஸ்மாகம் சர்வாண்யபி பாபானி நஷ்யந்தி இதி. பத்யம் ஸ்ருணுமஹ. ஆயனை மன்ன வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் சற்கேலோ ரெம்பாவாய். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தனில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமர துவித்துவிரு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றுடவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். மாயனை ஆச்சரிய சேஷ்டாவான் ஹி மாயன் சப்தேன வியவஹ்ரியதே. மாயன் இதம் ச பதம் பகு பிரயுக்தம் பவதி ஆழ்வார் மகாபாகபிஹி. மகாபாகைகி பகு பிரயுக்தம் கிருதம் பவதி மாயன், மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மாயனே மதுசூதனனை மாயனார் திருநன்மார்பும் மாமாயன் என் மகளை மாயனை மாயவனை கண்டாள் என்று. இதிகி பகு வர்த்தந்தே மாயன் சப்தஸ்ய பிரயோகாக திவ்ய பிரபந்தேஷு. மம மாயா துரத்யயா இதிஹி உக்தம் பகவதா ஏவம் தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவய பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே மாயாவான் ஹி மாயன் சப்தேன ஸ்தூயதே. கிம் கிம் ந கிருதம் மகாபாரதே வா ஸ்ரீமத் ராமாயணேபி வா கிம் கிம் ந கிருதம் பக்தான் பிரசாதயித்தும் அத்தவா பக்தானாம் மனாம்சி சோரயித்தும் சச்ச மாயன் தம் ச மாயனை தம் மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு மண்ணு இத்தியுக்தே பகு பகுகாலம் எது ஸ்தாஸ்யதி சிரகாலம் ஸ்தாஸ்யதி எது யசஹ தஸ்ய உத்தரமதுராயாக யசஹ பகுகாலம் ஸ்தாஸ்யதி இதி மண்ணு வடமதுரை. பகவத் சம்பந்தம் தத்ர வர்த்ததே கலு யத்யத் பகவத் சம்பந்தம் யாதி தத் சர்வமபி சிரகாலம் தஸ்ய யசஹ அபி சிரகாலம் ஸ்தாஸ்யதி இதி பாவஹ. வாமன அவதாரே அபி பகவான் தத்ர தபஹ ஆச்சரித்தவான் அதேவ தஸ்ய க்ஷேத்ரஸ்ய ஸ்ரேஷ்டியம். மைந்தனை புத்திரம் தத்ர ஜாதம் புத்திரம். தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய பெருநீர் நீர் பெருநீர் தூய பெருநீர் யமுனை யமுனா நதி. பெருநீர் இத்தியுக்தே விஷால ரூபேன பிரவஹந்தி நதி அபிச்ச சுத்தம் ஜலம் வஹதி தத்ர தஸ்யாம் தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனாயாக விசேஷாக வர்த்தந்தே. யதா வசுதேவஹ கிருஷ்ணம் ரக்ஷிதம் கோகுலம் பிரதி கமனம் கிருத்தவான் காரா கிரகதஹ தா பகவதஹ சித்தம் சம்யக் ஞாத்வா யமுனா ஸ்வயமேவ மார்க்கம் தத்தவதி ந கோதாவரிவத். ஸ்ரீமத் ராமாயணே தூ கோதாவரி பகவதா பிருஷ்டாபி ந கிஞ்சித் உக்தவதி சீதா குத்ர கதா இதி. அதேவ யமுனாயாஹ ஸ்ரேஷ்டியம் வர்த்ததே இதி. யமுனை துறைவனை தத்ரைவ கலு பகவதஹ கேளனம் ஆசீத் யமுனா சாட்சிகம் யௌவனம் யுவானம் இதிஹி ஸ்துவந்தி வேதாந்தாச்சாரியாஹ. யமுனா சாட்சிகம் யத்யத் ஜாதம் யத்யத் கிருதம் தத் சர்வம் சாட்சி பூத்வா திருஷ்டவதி. யமுனை துறைவனை கிருஷ்ணஸ்ய தத்ர விசேஷதஹ ஸ்தலம் ஆசீத் யத்ர சஹ ஜலே பிரவேசனம் கிருத்வா ஸ்நானம் இத்யாதிகம் கிருத்தவான். படித்துறை இத்தியபி உச்சியதே நதியாக அதுவா நதியாம் பிரவேசனம் கர்த்தும் தத்த தத்ர ஷிலாக சம்யக் தேஷாம் தாசாம் தேஷாம் ஸ்தாபனம் கிருத்வா ஜனானாம் சௌகரியாய கிருத்தம் பவதி. தத்வான் யமுனை துறைவனே சஹ கஹ கஹ சஹ ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் கோபஜனானாம் குலே பாசமானம் வித்தியமானம் அணிவிளக்கு தீபக குல தீபக தோன்றும் அணிவிளக்கு மணிவிளக்கு இத்தியபி பாட்டக வர்த்தத்தை, அணிவிளக்கு இத்தியபி பாட்டக வர்த்தத்தை. தஸ்ய கல்யாண குணகணைஹி சக பகு பாசத்தே இது பாபா. குளத்தினில் தோன்றும், தோன்றும் அத்த ஜன்ம பிராப்தவான் வா நைவ கலு மதுராயாஹேவ தஸ்ய ஜன்ம அபூத். அத்த தோன்றும் தர்சனம் ஆசீத். அதுவா எத்த ஸ்தன்யபானம் கிரியதே சிசுனா ததேவ ஜன்மஸ்தானம் ஸ்யாத் இத்யபி இத்யபி உச்யதே. பவது யதா கதஞ்சித் தோன்றும் அணிவிளக்கை தத்ர தர்சிதமாசீத் திருஷ்டமாசீத். அணிவிளக்கை தாயில் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் இதிஹி ஸ்துவந்தி மதுர கவி ஆழ்வார் மகாபாகாக. கண்ணின் நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தாமோதர விருத்தாந்தம் சர்வேபி வயம் ஜானிமஹ. யதா கிருஷ்ணம் குபிதவதி யசோதா, தஸ்ய சேஷ்டாஹ சோடும் ந சக்னோதி ஸ்ம, ததா தம் உருக்கலே பந்தனம் கர்த்தும் யதமான ஆசீத் ததா கிருஷ்ண ஏவ ஆத்மானம் ஆத்மனஹ பந்தனம் கர்த்தும் சாஹாயம் கிருத்தவான். கட்டுண்ண பண்ணிய பெருமாய சஹ அங்கீகிருத்தவான் ஏஷா மாம் பத்னாது இதி. தேன யசோதாயாக யசக ஔன்னத்யம் பிராப்னோத்து. அத்யாபி கீர்த்தனானி சந்தி கலு என்ன தவம் செய்தனை யசோதா இது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரன் தாமோதரோ பூத்வா மாத்ரே யசஹ பிராபித்தவான் கிருஷ்ண. தூயோமாய் வந்து தூமலம் தூவி துவிடு, தூயோமாய் வந்து சுத்ததா பகு முக்கிய பவதி. சுத்தி பூத்வா தேகஸ்ய கிருதே ஸ்நானஸ்ய ஸ்நானம் கர்த்தவ்யம். நிர்மலா பூத்வா பூஜாதிகம் கர்த்தவ்யம். தேகஸ்ய கிருதே ஸ்நானாதிகம் முக்கியம் பவதி. அந்தக்கண்ணஸ்ய கிருதே பகவதஹ நாம சங்கீர்த்தனம் ஏவ சோதன காரணம் பவதி. பஹிஷுத்தமபி ஆவசியகம் பவதி, அந்தசுத்தமபி சுத்ததா அபி ஆவசியகம் பவதி. நிர்மலதா மனசி வாசி கர்மணி ச ஆவசியகம் பவதி. வந்து வந்து இத்யுக்தே ஆகத்ய சாமானியத்தக கத்வா சென்று இத்தியவ வக்தவ்யம். கிமர்த்தம் கோதாதேவி வந்து ஆகத்திய இது உக்தவதி, பகவதக ஸ்தானம் பிராப்ய தத்ர கத்வா இத்தியவ வக்தவ்யம் கலு. தரிஹி உச்சதே ஆச்சாரியைஹி ஸ்வஸ்யாஹ ஸ்தானம், ஸ்வஸ்ய ஸ்தானம் யதி கோபி ஜனஹ கச்சதி தரிஹி வந்து ஆகத்திய இத்திய வர்த்தவியம். குத்ராபி வர்த்தமானஹ स्वस्य स्थानं प्रति गच्छति, तत्र आगत्य इत्येव व्यवहारः भवति। अस्माकं स्थानं भगवतः पादमूलम्, अत एव वन्द् तूमलर् तूवि, शुद्धानि पुष्पाणि आनीय तैः अर्चनं कृत्वा। तूवि इत्युक्ते न सम्यक् रीत्या अलङ्कारस्य कृते वा अन्यस्य कृते वा समर्पणं न कुर्मः, किन्तु अतिभक्त्या तूवि विकीर्णं कृतवत्यः कुर्मः इति भावः। तुमल तूवि तुहुदु अञ्जलादि अञ्जलिं कृत्वा, अपि च साक्षात् कायव्यापारं कृत्वा तुहुदु अदो धरण्यां कार्यरूपेण वन्दनादीन् कृत्वा, वाजिनाल् पाडि नामसङ्कीर्तनं कृत्वा, मुखस्य प्रयोजनं तावत् भगवतः नामसङ्कीर्तनं कर्तुमेव, मनत्तिनाल् सिन्धिक्क मनसा ध्यात्वा इत्युक्ते मनः अपि तस्मिन् कार्ये लयं प्राप्य, உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் இது வதத்தி ஷடகோப முனி திருவாய்மொழி பிரபந்தே. கரணத்ரயமபி பகவதஹ பூஜனார்த்தம் சமர்ப்பிய ததா கிம் பவதி கிம் பவிஷ்யதி ஏவம் கிருதே அஸ்மாபிஹ ஏவம் கிருதே நைர்வல்யம் பிராப்ய भगवतः स्थानं प्राप्य कुसुमैः तस्य अर्चनादिकं कृत्वा वन्दनं कृत्वा नामसङ्कीर्तनं करिष्यामश्चेत् कुर्मश्चेत् किं भवति? पोयपुळ्यं पुगुतरुवा निन्द्रणवम्, यानि पापानि क्रियन्ते अस्माभिः तानि संचितं प्रारब्धम् आगामि इति विभज्यन्ते। சஞ்சித்தம் தாவத் ஏதாவத் பர்யந்தம் எது சஞ்சித்தம், எத் கிருதம் தேஷாம் சஞ்சயஹ, பிராரப்தம் சஞ்சித கர்மசு எது அஸ்ய ஜன்மனஹ காரணம் பவதி, அதவா आगामिनि आगामिषु अस्य जन्मनः कारणं भवति अथवा जन्मान्तराणामपि कारणं भवेत्। प्रारब्धम् इति सञ्चितकर्मणः भागविशेषः, तदनन्तरम् आगामिकर्म इति क्रियमाणं भवति, अनन्तरं तदेव सञ्चित कर्म इति व्यवह्रियते। चक्रवत् एतद् भवति, पूर्वं यत् पूर्वमेव कृतानि भवन्ति तेभ्यः किञ्चित् पक्वस्थितिं यान्ति, अनुभवितुं योग्यानि भवन्ति, तदर्थमेव जन्म भवति। तस्मिन् कर्मणि अनुभूयमाने सति क्रियमाणानि पापानि आगामि इति हि भवन्ति, तदेव सञ्चितकर्म सम्यां लभते अनन्तरम् इति। इदानीं पोयपुळ्यं पुगुदर्वान् निन्द्रणवम्, पापत्रयमपि नश्यन्ति, भगवतः ज्ञानलाभानन्तरम् आत्मनः स्वरूपलाभानन्तरम् एव ಏತತ್ ಸರ್ವಂ ಭವತಿ ಉಪಾಯಸ್ಯ ಅನುಷ್ಠಾನಂ ಕರ್ತವ್ಯಂ ತದನಂತರಂ ಭಕ್ತಿಯೋಗಂ ವಾ ಭಕ್ತಿಯೋಗಸ್ಯ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಹಿ ಯದಾ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಭಕ್ತಿಯೋಗನಿಷ್ಠಃ ದರ್ಶನ ಸಮಾನಾಕಾರಃ ಇತಿ ಉಚ್ಯತೆ ತಸ್ಯ ಪ್ರಾಪನಂತರಂ ಭಕ್ತಿಯೋಗನಿಷ್ಠಸ್ಯ ಕರ್ಮಾಣಿ ನಶ್ಯಂತಿ ಸಂಚಿತ ಕರ್ಮ ಏವಂ ಆಗಾಮಿ ಕರ್ಮ ನಶ್ಯಂತಿ. ಪ್ರಪನ್ನಸ್ಯ ಯದಾ ಪ್ರಪಥ್ಯರಾಖ್ಯ ಉಪಾಯಃ ಅನುಷ್ಠೀಯತೆ ತದೈವ ಪ್ರಪತ್ಯನುಷ್ಠಾನ ಕ್ಷಣಾಂತರೇ ಏವ ತಸ್ಯ ಸಂಚಿತ ಏವಂ ಆಗಾಮಿ ಪಾಪಾನಿ ನಶ್ಯಂತಿ ಇತಿ ಭಾವ. ಇತಿ ಅರ್ಥ ತೀಯಿನ ತೂಸಾಗಂ ಸೆಫೇದೋ ಅಗ್ನೌ ಭಸ್ಮ ಭಸ್ಮೀ ಭವಂತಿ ಇತಿ ಭಾವ. ಸೆಪ್ಪೇಲೋ ರಂಭಾವೆ ತದರ್ಥಂ ತಸ್ಯ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಕುರು ಕುರ್ಮಃ ಇತಿ ಪದ್ಯಸ್ಯ ಅರ್ಥಃ. ದಾಮೋದರಣ ತಸ್ಯ ಸ್ವಾರಸ್ಯಮೇಕಂ ವರ್ತತೆ. ಏಕಂ ಭವತಿ ಸ್ವಾರಸ್ಯ ದ್ವಯಂ ವದಾಮಃ. ಏಕಂ ಭವತಿ ಕೃಷ್ಣಃ ಯದಾ ಲೀಲಾಃ ಕೃತವಾನ್ ಆಸೀತ್ ಯಮುನಾ ನದ್ಯಾಃ ತೀರೆ ತಸ್ಯ ಉದರೇ ವಿದ್ಯಮಾನಂ ಲಿಂಗಂ ಯಶೋದಾಯಃ ಯಶೋದಯಾ ಬಂಧನಂ ಕೃತಂ. ತೇನ ಬಂಧನೇನ ತಸ್ಯ ಉದರ ಪ್ರದೇಶೇ ಲಿಂಗಂ ಜಾತ. ದಾಮ್ನಃ ಸಂಶ್ಲೇಷೇನ ಮಾರ್ಕ್ ಜಾತಂ. ತದ್ ಸರ್ವೇಪಿ ತದ್ದೃಷ್ಟ್ವಾ ಪ್ರಹಸನಂ ಕೃತವಂತಃ ಹಸಿತವಂತಃ. ಕೃಷ್ಣಸ್ಯ ಕೃಷ್ಣಾಯ ತನ್ನೈವ ರೋಚತೆ ಸ್ಮ. ಅತೇವ ಕೃಷ್ಣಃ ಬಹು ಸಾವಧಾನೇನ ವಸ್ತ್ರೇನ ತತ್ ಆಚ್ಛಾದಿತವಾನ್ ಇತಿ. ತದೇಕಂ. ಅನ್ಯತ್ ಯತ್ ಅಸ್ತಿ ಪರಾಶರಭಟ್ಟಾರ್ಯಃ ಏವಂ ಉಕ್ತವಂತಃ. ಕಿಮರ್ಥಂ ಭಗವಾನ್ ತಸ್ಯ ಉದರ ಪ್ರದೇಶೆ ದಾಮ್ನಾ ಕೃತಂ ತತ್ ಲಿಂಗಂ ಅಡಯಾಳಂ ಇತಿ ವದಂತಿ ತಮಿಳ್ ಭಾಷಾಯಾಂ ದ್ರವಿಡ ಭಾಷಾಯಾಂ ತತ್ ವಹತಿ ಇತಿ. ಭಾಗವತಃ ಭಗವತಃ ಶಂಖಚಕ್ರಾಖ್ಯ ಚಿನ್ನಂ ವಹಂತಿ ಖಲು ಭುಜಯೋಃ. ಕಿಮರ್ಥಂ ಭಗವತಃ ದಾಸಭೂತಃ ವಯಂ ಇತಿ ಸೂಚಯಿತಂ. ತದ್ವತ್ ಭಾಗವತಾನಾಂ ದಾಸಭೂತಃ ಅಹಂ ಇತಿ ಪ್ರದರ್ಶಯಿತುಂ ಭಗವಾನ್ ತಚ್ಚಿನ್ನಂ ವಹತಿ ಉದರ ಪ್ರದೇಶೇ ಉದರ ಪ್ರದೇಶೇ ಉದರ ಭಾಗೆ ಇತಿ ಸಮಾಧಾನ ಮುಕ್ತವಂತಃ ಪರಾಶರ ಭಟ್ಟಾಚಾರ್ಯ ಪರಾಶರ ಭಟ್ಟಾರ್ಯ ಇತಿ ಇತಿ ದೃಶ್ಯತೆ ಪುಸ್ತಕೆ. ಅಸ್ತು. ಮಾಜನೆ ಮಣ್ಣ ವಡಮುದುರೈ ಇತಿ ಪದ್ಯಸ್ಯ ಅರ್ಥಂ ಶ್ರುತವಂತಃ ವಯಂ. ಅನಂತರಂ ಉಳ್ಳುಂ ಸಿಲಂಬಿನ ಕಾನ್ ಇತಿ ಪದ್ಯಸ್ಯ ಅರ್ಥಂ ಅನುಭವಿಷ್ಯಾಮಃ ಅಗ್ರಿಮ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಧ್ಯೆ. ಧನ್ಯವಾದಾಃ. ಶ್ರೀಮತ್ಯೈ ಗೋದಾಯೈ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ.